ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த பறவை உன் தலையிலேயே கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை உன்னால் தடுக்க முடியும். ரொம்ப யோசிக்கணும். இப்ப என் தலை மேல ஒரு பறவை அந்தாண்ட பறந்து போகுதுன்னா நான் எச்சம் கூட போடலாம், அது ரைட் இருக்கு. திடீர்னு போட்டுரும், நம்ம எங்கேயோ போயிட்டு இருப்போம், காக்கா மேல இருந்து எச்சம் போட்டுரும், காக்காயை கோச்சிக்க முடியுமா? நம்ம என்ன பழைய காலத்து முனி வரா நிமிந்து பார்த்து சரையல் அப்படியே எரிச்சிடுறதுக்கு முடியாது. நம்மால பறவை நம்ம தலை மேல பறந்து போறதையோ லேசா ஒரு எச்சம் போடுறதையோ நம்மால தவிர்க்க முடியாது. ஆனா அந்த பறவை நம்ம தலையிலேயே வந்து உட்காந்து கூடு கட்டி குஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அடக்காத்து எல்லாம் பண்ணிச்சுன்னு சொன்னா மனுஷனா? உன் பறவை உன் மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அது கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை தடுக்கவில்லை என்றால் நீ மனிதனாக இருக்க முடியாது. இப்ப எதை சொல்றாங்கன்னா, பறவைங்கிறது கவலை, அத ஒரு உருவமா சொல்றாங்க. ஒரு மனுஷன் தான் கவலை வரத்தா செய்யும். போறோம், பஸ் கிடைக்குமா, பயத்துக்குள்ள ஆபீஸ் போயிடுவோமா, அந்த பையன் நம்ம பையன் வந்து ஒழுங்கா இன்னைக்கு வேலைக்கு போறானு தனியா தான் வருவானா ஜோடியா வருவானா யாருக்கு தெரியும்? நம்ம பையன் சம்பளத்தை நம்ம கிட்ட கொடுப்பானா? நம்ம பொண்ணு போறாளே கண்டிப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வருவாளா? எத்தனையோ கவலை. இது அப்பனுக்கு இருக்கும், பெத்தவளுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். சில வயசானவங்க இருக்கும், நம்ம மகன் நம்மளை காப்பாத்துவானா காப்பாற்ற மாட்டானா விட்டுருவானா? கவலை வராதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. வடமொழியில சிந்தனைன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதாவது சிந்தித்தல், அதுக்கே கவலைன்னு தான் அர்த்தம். ராமாயணத்துல ஒரு பாட்டு வருது ரொம்ப அருமையா, பரதன் வருத்தத்தோட போறான் ராமனை தேடி, சிந்தனை முகத்தில் தேக்கி அப்படின்னு எழுதுறார் கவி சக்கரவர்த்தி கம்பன். சிந்தனை முகத்தில் தேக்கி, சிந்தனைனா கவலைன்னு தான் அங்க உரை எழுதுறாங்க. அதனால மனுஷ சிந்திப்பது என்பதே கவலைப்படுவது. உங்க மனசுல அப்படி அப்படி மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி வரும், அப்படி போகும், அப்படி வரும், அப்படி போகும். நான் என்ன சொல்றேன், வந்துட்டு போயிடணும். எப்படி பறவை தாண்டி போச்சோ அது மாதிரி நமக்கு ஒரு கவலை வந்தது இல்ல, அது போகணும், அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுக்கணும். சில பேர் எப்படின்னா, கூடு கட்டி குஞ்சு பொறிக்கிற மாதிரி கவலைய உள்ளேயே நிரந்தரமான குடியுரிமை கொடுத்து பிஆர், அப்புறம் சிட்டிசன்ஷிப்பே கொடுத்து அது அவனுக்குள்ளேயே குடியேறி அவனை உண்டு இல்லைன்னு நாசம் பண்ணி அவன் உடல் நலம் வாழ்க்கை இளமை இன்பம் எல்லாத்தையும் பாழ் பண்ணது பாருங்க. இது கரெக்டா? அது என்னமோ ஒரு கவலை வரத்தான் செய்யும். ரயில் கிடைக்குமா கிடைக்காதா, பஸ் கிடைக்குமா கிடைக்காதா, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, இப்ப நம்ம போறோம் நம்ம போற இடத்துல இந்த சினிமாவுக்கு தான் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, அது வரும். லேசா ஒரு கவலையா இருக்கணும், கிடைச்சாலும் சரி கிடைக்காதாலும் சரி சந்தோஷம் போயிட்டே இருக்கும். ஒரு ஞான நிலை அல்லது தெளிவு நிலை என்ன தெரியுங்களா, நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். நமக்கு என்ன நடக்க முடியாதுன்னு இருக்கோ அதை நம்ம ஒண்ணும் மாற்ற முடியாது. முயற்சி பண்ணலாம், உழைக்கலாம், அதுக்கப்புறம் நடக்கல, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நமக்கு என்ன நடக்கணுமோ அது ஒண்ணும் நடக்காம போயிடாது, என்ன நடக்க கூடாதோ அது ஒண்ணும் நடந்துடாது. இந்த தெளிவோட எப்ப பண்ணணும், அந்த முடிவு சாதகமா இல்லையா கூட அதை எடுத்துக்கிட்டு விடப்பா அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போனாதான் புத்திசாலித்தனம். சில பேர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க மனசுல விழுந்த சோகம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே உட்காந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு இன்னைக்கு அது என்னவா மாறுது தெரியுமா அவங்களுக்குள்ள? அதான் ஹார்ட் அட்டாக்கா மாறுது. எப்படி ஹார்ட் அட்டாக்கா மாறுது? இது இப்படியே வச்சுங்க. இந்த திருநெல்வேலி அல்வான்னு ஒரு அல்வா கொடுப்பேன், இப்ப கொஞ்சம் அல்வா கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த அல்வால அந்த காலத்துல ட்ரேஸ் பேப்பர் ஒண்ணு வெள்ளையா இருக்கும், ஒரு கிளாஸ் பேப்பர் ட்ரேஸ் பேப்பர், அதுலதான் பொட்டலம் கட்டுவாங்க. அதுல பொட்டலம் கட்டி நியூஸ் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, பத்திரிகை காய், அதுலதான் அந்த காலத்துல பொட்டலம் கட்டுவாங்க. இப்ப எல்லாம் மாடர்ன் ஆகி போச்சு. அந்த அல்வாவை முதல்ல ட்ரேஸ் பேப்பர்ல சுருட்டி, அப்புறமா ஒரு நியூஸ் பேப்பர்ல சுருட்டி, அப்புறம் இந்த கடைகளுக்குனே ஒரு மஞ்சள் கலர் ஒரு துணிப்பை ஒண்ணு உண்டு, அந்த துணிப்பைக்குள்ள போட்டு அரை கிலோ ஒரு கிலோ வாங்குறவங்களுக்கு துணிப்பையில போட்டு கொடுப்பாங்க. இந்த அல்வா என்ன ஆகுன்னு கேட்டா, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு பயணம் பண்ணி ஏதோ ஒரு ஊருக்கு திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு மெட்ராஸுக்கு ரயில் அந்த காலத்துல வருவாங்க. இந்த ட்ரேஸ் பேப்பர்ல இருந்து வழவழன்னு அந்த நெய், நெய்ன்னு நம்புவோமே, உதாரணத்துக்காவது நெய்யாவே இருக்கட்டும், அந்த நெய் என்ன ஆகும், ட்ரேஸ் பேப்பர்ல அப்படியே வந்து அந்த ட்ரேசிங் பேப்பர்ல இருந்து மெதுவா நியூஸ் பேப்பருக்கு போகும். அப்படியே அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து வழவழன்னு அந்த நெய்யோட அந்த எண்ணெய் பசருக்கு பார்த்தீங்களா, அது மெதுவா அந்த மஞ்சள் கலர் துணிப்பையில போய் அந்த துணிப்பையில அந்த எண்ணெய் கரை உட்காந்துக்கும். என்னாச்சு, இந்த துணிப்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் பசையை வெளியே தள்ளுறது அவ்வளவு ஈஸி இல்லை. நீங்க அதுக்கப்புறம் என்ன துவைச்சாலும் என்ன போட்டாலும் அந்த எண்ணெய் பசை போகவே போகாது. இது ஆரம்பத்துல எதுல இருந்தது, அல்வால தான் இருந்தது. அதுல இருந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து, நியூஸ் பேப்பர்ல இருந்து பைக்கு வந்து, பையில பெர்மனண்டா செட்டில் ஆயிட்ட மாதிரி உங்க மனசுல ஒரு பயம்னு ஒண்ணு உண்டாது பாத்தீங்களா, சின்ன வயசுல இது லேசா ஒரு பயம், ஒரு வருத்தம், ஒரு கவலை, இதுதான் 45 வயசுல ஹார்ட் அட்டாக்கா வந்து உட்காருது. மஞ்சா துணிப்பையில நெய் வந்த மாதிரி, எப்படி மஞ்ச துணி பையிலா இருந்தது, அது முதல்ல அல்வால இருந்தது. அங்கேருந்து ட்ரேஸ் அப்படி வந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து மஞ்சள் கலர் பைக்கு வந்துட்ட மாதிரி மனதிலிருந்து உடம்புக்கு. பட் வரத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனசு மனசுல இருந்து அது அந்த வெசல்ஸுக்குள்ள போய் பிளட்ல போய் என்னென்ன ஆகணுமா எல்லா வேலையும் ஆகி பயப்படுகிறவர்களுடைய நரம்பு குழாய்கள் அந்த விரிந்து சுருங்கும் தன்மையினை இழந்து விடுவதால் அது இறுதியில் மாரடைப்பில் கொண்டு போய் விடுகிறது. இதை தவிர சயின்டிபிக்கா காரணம் இருக்கு, கொலாஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுது, பைப் லைன் அடைச்ச மாதிரி அடைச்சுக்குதுன்னு உடனே டாக்டர் தீசிஸ் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், அது உண்மை, அது வேற. ஆனா அவர்களுடைய நரம்பு அமைப்பே சுருங்கி விரியும் தன்மையினை இழந்து விடுவதால் தான் சேருகிற கொழுப்பை அது நகர்த்துவது இல்லை. வாழ்வில் பயப்படுகிறவர்கள் என்றைக்காவது இருதய நோய்க்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். ஒவ்வொரு நோயை பற்றியும் கடைசியா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது மனதிலிருந்து புறப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பாருங்களேன், மனதில் உங்களுக்கு அந்த பயம் குடியேறிய உடனேயே நீங்கள் வெளியேற்றி விட்டால், மனதிலிருந்து அதை உடனடியாக நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால், அது உடம்பை நிரந்தரமாக டேமேஜ் செய்யாது, நிரந்தரமாக உடம்பை நாசமாக்காது. இப்ப வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கிற வரைக்கும் அது பெரிய ஆபத்து இல்லை, ஆனா செலவு பத்தனாங்கிற மாதிரி உடம்புக்குள்ள போய் உட்காந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நம்ம எப்பவுமே தப்பா நினைச்சிருக்கோம், உடம்ப மட்டமாவும் மனசை அதை விட பெருசாவும் நினைக்கிறோம், அது இல்லைங்க. முதல்ல மனசுல ஒண்ணு குடியேறி மனசுல இருந்துதான் உடம்புக்குள்ள வந்து குடியேறுது. ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறான் பாருங்க, முடக்குவாதம், இதெல்லாம் எங்க இருந்து வருது? அவங்க மனசுல வந்து ஒரு இயலாமை, நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது, அவங்க வந்து யாரையோ திட்ட விரும்புறாங்க. சில பேர் வீட்டுல மனைவியவே திட்ட நினைப்பாங்க, தைரியம் கிடையாது, இல்லோ அதை அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க அவங்களை ஒண்ணும் கேட்க முடியாது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இல்லோ அதை அட்டகாசம் பண்ணுவான், அவனை ஒண்ணுமே பேச முடியாது, ஏன்னா டிபெண்டன்ட், டோட்டல் டிபெண்டன்ட் இந்த அம்மா, அவர் ஒண்ணுமே பேச முடியாது. அவர் கொடுக்குற சம்பளத்துல குடும்பம் நடத்தி ஆகணும், அவர் தான் காசு கொடுக்குறாரு, அப்ப ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை, படிக்கல, புருஷனை சகிச்சுக்கணும், சகிச்சுக்க முடியாது. அவங்க வேதனை மனசுல இருந்து அப்படியே இறுகி இறுகி இறுகி இறுகி இறுகி இறுகி என்னன்னா கடைசியா ஆர்த்ரைட்டிஸ்ல கொண்டு போய் விட்டுடும். அவங்களால நடக்க முடியாது, நடமாட முடியாது, மூட்டு இருக்கு, எலும்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அந்த அம்மாவால் நடக்க முடியாது. ஏன்? அவங்க ஹஸ்பண்ட் மேல அவங்களுக்கு ஏற்பட்டு ஒரு எரிச்சல் அடக்கினாங்க பாருங்க, ஒன்னு வெளிப்படுத்த முடியாம. அதே மாதிரி மனைவி அவங்க மேல ஏற்பட்ட கோபத்தை அடக்கினா பாருங்க, அது இந்த ஐபிஎம் இரிட்டபிள் பவல் சிஸ்டம், இரிட்டபிள் பவல்ங்கிறான்,